மலையாள தேசமே கங்க முனிநாதனே ஓடோடி வருக வருக ஆலயம் வந்திங்கு பிரச்சன்னமாகவே ஓடி நீ வருக வருக ஆங்கார தேவனே ஆதி முனிநாதனே ஓடோடி வருக வருக உன் பாதம் தொழுதோமே உள்ளங்கள் பொழுதோமே ஓடி நீ வருக வருக உன் பாதம் தொழுதோமே உள்ளங்கள் பொழுதோமே ஓடி நீ வருக வருக மலையாள தேசனே கங்க முனிநாதனே ஓடோடி வருக வருக மலையாள தேசனே கங்க முனிநாதனே ஓடோடி வருக வருக ஆடி வாருமப்பா.